அருளிச் செயலை கேட்டு கொஞ்சத்தை உள்ளவர்களும் சேர்ந்து கொண்டோம். இதை அருள்மையை கேட்டு பிரமர்சித்திருக்கிறபடியினாலே இது பாட்டுக்காரர் சொன்ன கைங்கரியத்தை நிறைவேற்றினதனாலே அவருடைய பிரீதிக்கும் நாம் பார்ப்பவர்களாக ஆகியிருக்கிறோம். அதுக்கு யோக்கியத்தை இல்லையார்கள் என்ற இடத்திலே நம்மளால் சிவசுவாமி பட்டுகையில் எழுதியிருக்கிறார். அதுக்கு யோக்கியத்தை உள்ளவர்களும் அருள் செயலை கேட்டு பிரவர்த்திக்கிறான். யோக்கியத்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் என்ற அர்த்தம் கிடையாது. யோக்கியத்தை இல்லையாக என்ன பண்ணுறது என்ற கேள்வி வரும்பொழுது யோகத்தை இல்லையாக அவருள் செயலை கேட்டு பிரவர்த்தி இப்போது ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திக்க யோக்கியத்தை உள்ளவர்களும் இல்லாதவர்களும் சேர்ந்து அருள் செயலை கேட்டு கொண்டு பிரவர்த்தனம் நடந்து முடிந்திருக்கிறது. இது எவ்வளவு மகத்தரமான காரியம் என்று யோசித்து பார்த்தால் பல வருஷங்களாக அனுப்பிச்சு கொண்டிருக்கிறது என்பதால் 1302 பாட்டுக்கும் உள்ளான் சாதித்த 16000 24000 ரெண்டோபதி பார்ப்பனையோடு கூட இந்த தங்களை அனுபவித்திருக்கிறோம் என்றால் அது மிக காரியம். பெரிய சத்திரையாக முடிந்தால் மாதிரி இப்பொழுது இந்த உபன்யாசத்துடன் முடிந்திருக்கிறது. அது ஒரு விஷயம். நமக்கு கிடைத்த பாக்கியம் இது பூர்த்தியாக நாம் கேட்கப்பட்டோம் அப்படிங்கிறது. திருவாய்மொழியை கேட்கும் பொழுது என்னென்னவோ பலங்கள் ஆழ்வார் சொல்கிறார். ஒவ்வொரு திருவாய்மொழி பிரிவிலையும் பலர் கூட்டி இருக்கிறது. முக்கியமாக என்ன சொல்கிறார், பின்னாலே நமக்கு விளையக்கூடிய பலன்கள் இருக்கட்டும், தனியாக திருவாய்மொழியை நாம் சேமிக்கும் பொழுதே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது. அதுவே யாழி இசை வேதத்தியல் என்று இருக்கிறபடியினாலே பாலோடமுதன்மவாக இரத்தில் என்று சொன்னபடி இதுவே அமிர்தமயமாக இருக்கிறது திருவாய்மொழி. நாம் பிரதி தினமும் அதை அமிர்தம் போல பாதுவாக ரசிக்க வல்லவர்கள் இல்லாமல் போனாலும் கூட சில சமயங்களிலாவது சில காரணங்களிலாவது நாம் நம்மை அறியாமல் ஈடுபட்டு அதை அமிர்தமாக நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அமிர்தம் என்று சொல்வதை அவரே அருள் செய்திருக்கார் ஆழ்வாரே. அதை எடுத்துக்கொண்டு அவருடைய பிரதம சிஷ்யத்தின் வாய்ப்புகளை ஆன பேசுவதெல்லாம் உண்மை ஆகும். அப்படி இவர் வெற்றியாக அப்படினாலே இவர் இந்த திருவாய்மொழியை வாசித்தால் வந்து நல்ல மக்கள் காலையில் மக்களை சொன்னது போல சில பல விஷயங்கள் எல்லாம் இருந்தார். அதெல்லாம் அப்படி அப்படியே நடந்து அதனாலே நான் இந்த ஆலயத்தின் பாட்டுகளை அனுபவித்திருக்கு அத்தனை மகன்களையும் நாம் ஆழ்வார்களை அனுப்புவதற்காகவே பெறப்படுகிறோம். இந்த திருவாய்மொழியை சேட்டவர்களாக வேதம் என்று சொன்னார். வேதமே தான் திருவாய்மொழி ரூபத்திலே வந்திருக்கிறது என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே பூவாதாரியம் அடிக்கடியும் அதை கொள்வார் என்று பயன்படுகிறார். மலைக்கரணைய துஷ்பிராபமாக நம்மால் அடைவது கஷ்டமாக இருக்கிற மலைகளை திருவாராயணம்